ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி ஆயுதேந்திரேண ஏனைவ விஸ்வசர்கோ விரச்யதே சவஸ்சௌதர்ஷனஃ குர்யாத் பாஷஃ பாஷ விமோசனம். அடுத்த ஆயுதம் பாஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதான கயிறு. இது ஒரு ஆயுதம் சுதர்ஷன ஆழ்வானுக்கு. எந்த ஆயுதேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடியதான திருவாழி ஆழ்வானால எந்த பாஷம்ன்ற ஆயுதத்தை கொண்டே இந்த லோக சிருஷ்டியானது அமைக்கப்படுறதோ அவ்வளவு பெருமை வாய்ந்ததான இந்த சுதர்சன ஆழ்வாருடைய பாஷம் அப்படின்ற ஆயுதம் உங்களை கர்ம பாஷத்திலிருந்து விமோசனம் செய்யட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. சக்கரத்தாழ்வானுடைய இடது பக்கம் இருக்கக்கூடிய திருக்கையில் ஒரு ஆயுதம் இது பாஷம்னு பேரு. இது கயிறு மாதிரி இருக்கும். இது ஒரு போர்க்கருவி. இதில் தமிழில் சொல்லணும்னா இந்த ஆயுதத்துக்கு கண்ணி அப்படின்னு பேர். இந்த கண்ணிங்கிற ஆயுதத்தை எப்படி உபயோகப்படுத்துவார்னா, உயிரோட ஒரு மிருகத்தை பிடிக்கணும், வேட்டையாடணும் அப்படின்னா இதை வச்சுட்டு தான் பிடிப்பா. இது வேட்டையாடுறவாள்லாம் கையில் இந்த கயிறு வச்சுருப்பா. ஆக இந்த கண்ணின்ற ஆயுதத்தை வச்சுட்டு ஒரு ஜந்துவை காட்டில் ட்ராப் பண்ணுறது, மாட்டை வைக்கிறது, அதை மாட்டை வச்சு சிறைபிடிக்கிறதுக்கு இந்த கண்ணின்ற ஆயுதம் உபயோகப்படும். ஆனால் எம்பெருமான் கையில் இருக்கக்கூடியதான இந்த ஆயுதமானது சிறைப்பட்டவர்களை விடுவிக்கிறதுக்கு பயன்படுறது. ஆச்சரியம் இது. வேட்டையாடுற வகையில் இருக்கக்கூடியதான இந்த பாசம்ன்ற கயிறு சிறைப்படுத்துறதுக்காக உபயோகப்படுறது. ஆனால் எம்பெருமான் திருக்கையில் இருக்கக்கூடியதான இந்த ஆயுதம் சிறைப்பட்டவாள்னா நாம தான், நம்மளை விடுவிக்கிறதுக்காக உபயோகப்படுறது. இந்த பாசம்ன்ற ஆயுதத்தை வச்சுருந்து பகவான் விஸ்வசர்க்கம், விஸ்வசர்க்கான்னா லோக சிருஷ்டி படைப்புன்னா என்ன அப்படின்னா, சம்சாரிகளான பத்தஜி சேத்தனர்களை அவாவாளுக்கு ஏற்ற கர்மானுகுணமாக பிறவி முதலானத்தெல்லாம் கொடுக்கணும். ஒவ்வொருத்தருக்கு கர்மானுகுணமாக அவளுக்கு பிறவி ஏற்படும். அது பகவான் கொடுக்கக்கூடியது. ஆனால் எம்பெருமானுக்கு திருவுள்ளம் என்னன்னா, இவன் ஏதான ஒரு காலத்தில் ஒரு சதாச்சாரியின் சம்பந்தம் ஏற்பட்டு நம்மளை வந்து சேரமாட்டானா அப்படின்னு பகவானுக்கு சங்கல்பம் திருவுள்ளத்தில் உண்டு. அதை வலை பின்னி, ஒரு வலையை பின்னி அதில் ஏதாவது பூச்சி விழும் வர எதிர்பார்க்கும் சிலந்தி. ஒரு வலையை பின்னும், அந்த வலையில் தானும் வசிக்கும், ஆனால் அதில் ஏதாவது பூச்சி சிக்கிக்குமான்னு எதிர்பார்க்கும். அந்த மாதிரி தான் இந்த பாசம். இந்த பன்னிரு திருநாமாக்கள் சொல்லிட்டு வரோமே, கேசவன், நாரணன், மாதவன் அப்படின்னு, அது மாதிரி இந்த ஸ்ரீ தாமோதரன் அப்படின்ற மூர்த்தியை தியானம் பண்ணுறச்சே, தாமோதரம் சதுஷ்பாஷம் இந்திரகோப நிபம்பஜே அப்படின்னு தாமோதரன் அப்படின்ற பெருமானை தியானம் பண்ணுறச்சே, நான்கு திருக்கைகளையும் கைகளிலையும் பாஷம்ன்ற ஆயுதத்தை வர்த்தரிச்சிருக்கார். தாமோதரன் இந்திரகோபக சங்காசோ பாஷஹஸ்தோ அபராஜிதா அப்படின்னு தாமோதரன்ற பெருமாளை தியானம் பண்ணணும். அப்போ இந்த பாஷம்ன்றது விஸ்வசர்க்கத்துக்கு உபயோகப்படுறதுன்றது தெரியுது. அதே மாதிரி இந்த பாஷம்ன்றது நம்மளை சம்சாரத்தில் கட்டி வைக்கிறான் பகவான்றதையும் ஆழ்வார் சாய்க்கிறார். தின்ன மழுந்த கட்டி தலசெய்வினை வன் கயிற்றால் புன்னை மறையவறிந்து என்னை போற வைத்தாய் புறமே. பல செய்வினை வன்கையிற்றால், கர்மா அப்படிங்கிற செய்வினை, வினைன்னா ரெண்டு, அது புண்ணியம் பாபம்ன்ற இரு வல்வினை. இந்த வல்வினைகள்னால, வல்வினைன்ற கயிற்றுனால பகவான் நம்மளை கட்டி வைக்கிறார். அது எப்படின்னா, நல்ல முரட்டு மாடாக இருக்கும், அதை அடக்கிறதுக்கு என்ன பண்ணுவான்னா, தலையில் ஒரு கயிறு, கழுத்தில் ஒரு கயிறு, உடம்புல முதுகில் ஒரு, முதுகுலேருந்து அடிபாகம் வரைக்கும் ஒரு கயிறு, அப்புறம் காலில் மட்டும் ஒரு கயிறு, அதை தவிர மூக்கணாங்கயிறு, இந்த மூக்கணாங்கயிறு தான் பிடிச்சிட்டு ஆயிஷன் போவா, ஏன்னா அதுதான் பெரிய கண்ட்ரோல்னு சொல்லுவா. இந்த மாதிரி பல கயிறை கட்டி அடக்கி அப்புறம் பழக்கி அதுக்கப்புறம் தான் வேலை வாங்குவா இந்த விவசாயிகள்லாம். பகவானும் விவசாயி, விஸ்வக்ஷேத்திர கிருஷி வலகான்னு பகவானுக்கு திருநாமம். அந்த பகவானும் என்ன பண்ணுறான், பல கயிறை கொண்டு நம்மளை சம்சாரம்ன்ற பந்தத்தின சம்சாரத்தில் கட்டி வைக்கணும். இதெல்லாம் ஆழ்வார் அந்த பாசுரத்தில் சாச்சர், பல செய்வனை வன்கையிட்டால் புன்னை மறைய வரிந்து என்னை போற வைத்தாய் புறமேன்னு. ஆனால் அதே பெருமாளால் தான் இந்த சம்சாரம்ன்ற பந்தத்திலேருந்து நம்மளை காப்பாற்ற முடியும். அவனே ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்து நம்மளை இந்த கைத்திலேருந்து வெளில வர வைக்கணும். ஏன்னா கீதையில் சொல்றச்சே, மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே. மாமேவ, என் ஒருத்தனை தான், என் ஒருத்தனை சரணாகிதி பண்ணால் மாத்திரம்தான் ஏதாம் மாயாம் இந்த மாயையே கடக்க முடியும். மாயை என்ன, இதுதான் சம்சாரம் அப்படிங்கிற ஒரு பெரிய பந்தம். அப்போது இதிலிருந்து விடுது பகவானுடைய பகவான்கிட்ட சரணாகதி பண்ணாதான். இந்த பாச விமோசனம் அப்படின்றது இந்த கர்மபாசங்களை விடுவிக்கிறதுக்கு பிரார்த்தித்தது மட்டுமல்ல, இந்த கர்மத்துக்கு இந்த கர்மமாகிய பாசத்துக்கு எது இதெல்லாம் காரணமோ காரியமோ சொல்லப்பட்ட வாசனாதிகள்லாம் இருக்கே அதெல்லாமும் இந்த இடத்துல நாம் எடுத்துக்கணும். கண்ணன் கீதையில் சாதிக்கிறச்சே, ஆஷா ஆஷா பாச சதைர் பத்தாகா, ஆசைன்ற பாசத்தினால, அது பாசம்னா நூறு விதமான பாசம், சதைஹி பத்தாகா, பத்தர்கள் கட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சாச்சர். எம்பெருமான் திருக்கையில் இருக்க இந்த கண்ணி அப்படிங்கிற பாசம்ன்ற ஆயுதம் கட்டி வைக்க லோகத்தை சிருஷ்டிக்கு பயன்படுறது மாத்திரம் இல்லாமல், அந்த பந்தத்தில் யார் யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்காளோ அந்த பகவான் கையில் இருக்கக்கூடியதான இந்த ஆயுதத்தை தியானிச்சா அதுலேருந்து விமோசனமும் பெறலாம் அப்படிங்கிறது தெரியுது. அந்த தியானம் பண்ணோன்னா அந்த ஆசாபாச சதைஹி பத்தர்கள் அதுலேருந்து விடுபடலான்றதும் தெரியுது. இதில் விமோசனம் அப்படிங்கிறதுக்கு மோசனம்னு சொல்லியிருந்தாலே போகிறோம், நான் விமோசனம்னு ஒரு உபசர்க்கம் வீன்றது அப்படின்னா நிச்சேஷ சம்சார நிவர்த்திஹின்னு வியாக்கியானம் பண்ணுறான். மிச்சம் மீதி இல்லாத சம்சாரம் சம்சாரத்திலேருந்து கலப்பி பகவான் தன் தாளினை கீழ் கொள்கிறான்றது தெரியறது. இந்த சுதர்சனகான்ற சப்தம்னா சௌதர்சனகான்னு இந்த ஸ்லோகத்தில் தத்திதமாக ஆயிருக்கு. ஆயுதேந்திரேன ஏனைவ, எந்த ஆயுதத்தினாலேயே இந்த ஆயுதேந்திரன் இந்த விஸ்வசர்க்கங்கள், விஸ்வசர்க்கம்னா உலகப்படைப்பெல்லாம் பண்ணுறானோ அமைக்கப்படுகிறதோ, அப்பேற்பட்ட சௌதர்சனகா பாசகா, சுதர்சனாழ்வாருடையதான பாசகா பாசம், வஹா பாச விமோச்சனம் குறியாத், உங்களுக்கு பாச விமோச்சனம், உங்களுடைய பாசம் அப்படின்னா சம்சார பாசம், சம்சாரத்தில் கட்டப்பட்ட தன்மை நீங்கட்டும் அப்படின்னு பிரார்த்திச்சு இந்த ஸ்லோகத்தை முடிச்சார். அடுத்தது விஹாரோ ஏன தேவஸ்ய விஸ்வக்ஷேத்ர கிருஷீவலஹ கிஜ்ஜதே தேன சீரேன நாசீர விஜயோஸ்துவஹா. இந்த ஸ்லோகத்தினால கலப்பை அப்படிங்கிற ஆயுதத்தை மங்களாசாசனம் பண்ணுறார். எந்த கலப்பைன்ற ஆயுதத்தால் சுதர்சன ரூபியான எம்பெருமானுடைய விஸ்வம் விஸ்வக்ஷேத்திரம் லோகமே உலகமே அவனுக்கு நிலம், நிலம்னா அறுவடை பண்ணுறதுக்கான நிலம், எந்த ஆயுதத்தை வச்சுருந்து பகவான் இந்த லோகத்தில் உழறானோ, உழர்ந்துன்னா உழவு செய்கிறானோ, விஹாரஹா உழவுங்கிறதே அவனுக்கு விளையாட்டு, வெஜ்யதே உழறான் விளையாடுறான்றது தெரியறதோ, அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த இந்த கலப்பைன்ற ஆயுதம் உங்களை நாசீர விஜயஹா அஸ்து, போர் முனையில் வெற்றியானது ஆகக்கடவுதுன்னு சாய்கிறார். இந்த ஹலம் அப்படின்ற ஆயுதம் கலப்பைன்னு பேரு. இதை தமிழில் சொல்றச்சே சீரங்கம் அப்படின்னு, சீரங்கம் அப்படின்னு இதுக்கு பெயர். லோகமே நிலம், அந்த நிலத்துல அதுல பயிரிடுபவர்கள்லாம் யாருன்னு கேட்டா அந்த பீஜம்னு சொல்லுவா. பீஜம்னா இந்த சீடுன்னு சொல்றோம் இல்லையா நம்ம, அந்த பயிருக்கான மூல இது திரவியம். அந்த பீஜஸ்தானத்துல யாரெல்லாம் இருக்கோம்னா நாமெல்லாம் இந்த ஜீவர்கள்லாம் பீஜஸ்தானம். சரி, யார் நம்மளை பயிரிடுறா அப்படின்னு கேட்டா பயிரிடக்கூடியதான விவசாயி குடியானவர் பகவான் எம்பெருமான் அர்த்தம். அப்போ இத பகவான் விளையாட்டா பண்றான். அப்போ லோகத்துடைய படைப்பு காப்பு அழிப்பு இதெல்லாம் எம்பெருமான் ஒருத்தன் விளையாட்டாகவே செய்து வரான் அப்படிங்கிறது சாஸ்திரம். இது ஆழ்வார் சாய்க்கரிச்சே, பல பல மாய மயக்குக்களால் இன்புறுமி விளையாட்டுடையானை பெற்று ஏதும் அல்லலிலனே அப்படின்னு சாச்சர். ஓ, ஏன் பகவான் இந்த பத்த ஜீவாவை மாத்திரம் இந்த பிறவி பெருங்கடல்ல தள்ளுறார் அப்படின்னா, செய்வினையால் அப்படின்னு ஆழ்வார் பதில் சாச்சர். தீவினை செய்கிறவாழ இன்பமில் வெண்ணரகு, இன்பமே கிடையாது ஒரே துக்கம், துக்கமயமான வெண்ணரகத்துல தள்ளுறார். நல்வினைகள் அப்படின்னு புண்ணியம் செய்தவாடெல்லாம் இனிய நல்வான் சுவர்க்கங்களுமாய் அப்படின்னு சாச்சர் ஸ்வர்கானுபவங்கள் எல்லாம் அனுபவிக்க சங்கல்பிக்கிறார். சரி, இன்பம் துன்பம் ரெண்டையும் அனுபவிக்க வேண்டியிருக்குமே அப்படின்னா, துன்பமும் இன்பமும் ஆகிய செய்வினையாய் உலகங்களுமாய் அப்படின்னு இந்த லோகம்ன்றது மிஸ்ரம், சுகம் துக்கம் ரெண்டையும் அனுபவிக்கிறதுக்காக இந்த மண்ணுலகத்துல பிறக்க ஏற்பாடு பண்றான் நம்மளெல்லாம். இவ்வளவும் இந்த லீலாபூதியில அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் சுவாமி இந்த ஸ்லோகத்துல விஹாரஹா அப்படிங்கிற சப்தத்தை உபயோகப்படுத்துறார். லீலை விளையாட்டா பண்றான். அப்போ நம்மளை இங்க பிறக்க வச்சது மாத்திரம் இல்லாம அவனுடைய அனுபவம் கொஞ்சம் கூட குறையக்கூடாதுங்கிறதுக்காக, சாதுக்களை சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தானே இந்த இடத்துல அவதாரம் பண்ணி இந்த பயிருன்ற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நம்மளை உஜ்ஜீவிக்க பண்ணுறான். அப்போ பயிரில் என்ன ஒரு தோஷம் வரும்னா, பயிரில் களை வரும், அந்த களையெல்லாம் போக்கணும். இந்த தீவினைகள் தீயவர்கள்லாம் இந்த சாதுக்களை அடிப்பா, இந்த சாதுக்கள் தான் பயிராச்சே, அந்த பயிரில் களைகள்லாம் வரும், அந்த களையெல்லாம் புடுங்கணும்ன்றதுக்காக தானே அவதாரம் பண்ணுறான். கலமே யவசாபச்சாய நீத்யா அப்படின்னு சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சாய்க்கிறார். அதையே தமிழ்ல பயிரில் களை போல் அசுரரை காய்ந்தான் அப்படின்னு சாய்க்கிறார். பகவானுடைய அவதாரத்துக்கு பிரதானமான நோக்கம் என்னன்னா, சாது பரித்ராணம், பரித்ராணாய சாதுனாம் அப்படின்னு சாய்ச்சாரோ இல்லையோ. இது எதுக்கு இந்த சாது பரித்ராணம் மன்னனம், துஷ்கிருத் விநாசம் மன்னனம்னா, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணோம்னா சாதுக்களை ரட்சிக்கணும். சாதுக்கள் யாரு அப்படின்னா, அது கீதா பாஷ்யத்தில் சுவாமி ராமானுஜர் விஸ்தாரமான ஒரு எக்ஸ்பிளனேஷன், சாதுன்னா யாரு அப்படின்னு. ஸ்ரீ வைஷ்ணவ அக்ரேசரா, வைஷ்ணவ அக்ரே உக்த தர்ம உக்த லக்ஷண தர்மசீலாக அப்படின்னு பெரிய லக்ஷணம் சாய்க்கிறார். என்னுடைய லீலா சேஷ்டிதங்களை சதாசுர காலமும் தியானம் பண்ணி கொண்டிருப்பவர்கள், வேதோதித்தசிய கர்மசிய வேதத்தில் சொன்னப்பட்டதான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணி கொண்டிருப்பவர்கள், அது மாத்திரம் இல்லாத என்னுடைய ஒரு நினைப்பு இல்லாத பட்சத்தில் சுவாத்ம தாரண போஷணாதிக்கம் அலபமானாகா அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார் எம்பெருமானார். தன்னுடைய ஆத்மாவை தரிக்கவோ போஷிக்கவோ முடியாதவர்கள், அதுதான் ஆழ்வார் சாச்சர். உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெட்டிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாரக போஷக போக்கியங்கள் எல்லாமே கண்ணன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறவர்கள், அவளுக்காக நானே அவதாரம் பண்ணுறேன் அப்படின்றது சாது சப்தத்துக்கு. சாதுன்னா இப்போ ஏதோ சொல்லிகிட்டு இருப்போமே, ஆற்றுல ஏதோ வயசானவர் இருக்கார் அவரை கடத்தலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னா, இல்லை இல்லை அவர் சாது அவரை ஏமாத்திடுவா அதனால அவரை அனுப்ப வேண்டாம்னு சொன்னார். அது அசமர்த்தன், அசமர்த்தன்னு பேர். இப்போ நாம் சொல்லக்கூடிய சாதுன்றது அசமர்த்தன்ற அர்த்தத்தில் உபயோகப்படுத்தின் இருக்கோம், அது கிடையவே கிடையாதுன்னு சுவாமி தேசிகன் தாத்பரிய சந்திரிகளை சாதிச்சிட்டார். சாது சப்தா ந அசமர்த்த பரியாயா அப்படின்னு சாச்சர். அசமர்த்தன்ற பரியாய சப்தம் இல்லை சாது. சாதுங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவன் தான் சாது அப்படிங்கிறத நிர்தாரணம் பண்ணியிருக்கார் தாத்பரி சந்திரிக்கையில். பாஷிகார் சொன்ன அர்த்தம்தான் சரி அப்படின்னு. மீதி பேர் இந்த சாது சப்தத்துக்கெல்லாம் வெறுமை சத்துக்கள் அப்படின்னு முடிச்சிட்டா. ஆனா எம்பெருமானார் இந்த சாது சப்தத்துக்கு ஒரு வரையறை கொண்டு கொடுத்துருக்கார் நமக்கு. அந்த மாதிரி தான் வந்து இந்த அவதாரம் பண்றதே இந்த சாதுக்களை சம்ரக்ஷணம் பண்றதுக்காக. அவ மூலமா தான் தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ண முடியும். அப்படி சாதுக்களை ரட்சிக்கணும்னா துஷ்கிருத்து இந்த டெரரிஸ்ட் எல்லாம் ஒழிக்கணும். ஒழிச்சாதான் இந்த சாதுக்களை காப்பாற்ற முடியும். அதுக்காக பகவான் தானே இங்கே அவதாரம் பண்ணி, எங்கேருந்து எதுவும் பரமதத்துலேருந்து இங்கே அவதாரம் பண்ணி இந்த சாதுக்களோட கலந்து பரிமாறி அப்படி இந்த சாது பரித்ராணத்தை பகவான் பண்ணுறான் இந்த லீலாவிபூதியில். அது விஹாரஹா அப்படின்ற சப்தத்துலேருந்து தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் விஸ்வக்ஷேத்திர கிருஷிவலகான்னு இந்த லோகமே பூலோகம். இந்த பூலோகத்தில் கிருஷி கிருஷிவலகான்னா குடியானவன், இவர் இந்த விவசாயம் பண்ணுறார் அப்படின்னு தெரியறது. அது எதில் பண்ண எதனால் பண்ணுறனா சீரேன கலப்பையால் பண்ணுறார். எம்பெருமான் இந்த பலராம அவதாரம் பண்ணுறச்சே அவருக்கு கலப்பைன்றது ஆயுதமாக இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும். அத ஹலப்பிரபல ஹலப்பிரபல தானவைஹி ஹலதரஸ்ய ஹேலாசதைஹின்னு தயாசதகத்தில் சாதிச்சார். அப்போ இந்த பலராம அவதாரத்தில் மட்டும் இந்த பகவானுக்கு இது ஆயுதம் இல்லை. சர்வதா சர்வகாலமும் இந்த பகவானுக்கு இந்த கலப்பைன்றது ஆயுதம். இந்த விஷ்ணு அப்படின்னு பன்னிரு நாமாக்கள்ல ஒரு திருநாமா, கேசவன் நாரணன் மாதவன் கோவிந்தன் விஷ்ணு. இந்த விஷ்ணுவை தியானம் பண்றச்சே நாம எப்படி தியானம் பண்ணோம்னா, உத்தரே ஹலபிருத் விஷ்ணு பத்மகிஞ்சல்க சன்னிபகா அப்படின்னு துவாதச நாம பஞ்சரி ஸ்தோத்திரம். அது எப்படி இருக்கான் பகவான்னா, இந்த மூர்த்தி வடக்கு திக்குல தாமரப்பூவில் இருக்கக்கூடிய மகரந்த புடிகள் போல திருமேனி இவருக்கு. அந்த திருமேனியோடைய நிறத்தை உடையவராகவும் அதுவும் எங்கும் வியாபிச்சிருக்கான் அந்த பகவான். விஷ்ணுன்ற திருநாமாக்கே அந்த அர்த்தம் உண்டு. விசிறல் வியாப்தவு அப்படிங்கிற தாத்துலேருந்து வந்ததுனால விஷ்ணுங்கிறதுக்கு தமிழ் பேர் எக்ஸாக்டாக சொல்லணும்னா கடவுள், எல்லா இடத்தையும் கடந்து உள்ள இருக்கக்கூடியவன் அப்படின்றது தான் விஷ்ணு. விசிறல் வியாப்தவு இல்லை விஷ பிரவேசனேன்னு ஒரு தாத்து. அதனால விஷ்ணுங்கிற திருநாமா எங்கும் வியாபித்தவன்ற திருநாமா. அத தொட்ட கலப்பைகள் ஈதிரண்டாலும் துயரருக்கும் அப்படின்னு தேசிகன் பன்னிரண்டாமத்தில் சாச்சார். விஷ்ணும் சதுர்ஹலம் வந்தே பத்மகிஞ்சல்க சன்னிபா அப்படின்னு கேசவாதி பன்னிரண்டாமத்தில் தியானம் பண்ணணும். நான்கு திருக்கைகள்லையுமே இவர் கலப்பையை வச்சுருக்கார். அப்போ நாசீர விஜயஹா, இதனால பரமசாத்திகளான நம்மளுக்கு எந்த போர் நாம போய் பண்ண போறோம், எதுக்கு இவர் நாசீர விஜயஹா அப்படின்னு. நாசீர சப்தம்ன்றது இந்த இடத்துல போர்னு அர்த்தம். போர்னா போருடைய நுனி முனையில விஜயஹா ஏற்படட்டும் அஸ்து விஜயஹா அஸ்து. நாம எங்க போர் பண்ணிட்டு இருக்கோம், நாம மாதத்துல ஆபீஸ் போயிட்டு வந்தாலே நம்மளுக்கு சரியா இருக்கே, நாம யாரோட போய் சண்டை போட போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நாசீராக நாசீர விஜயகான்றது வெறுமை இந்த போர்ன்ற அர்த்தம் இல்லை, வாதப்போர் அப்படின்னு ஒரு அர்த்தம். வாதப்போர் புரியிற வாய்ப்பெல்லாம் நெருங்கிறச்சே அதில் நமக்கு வெற்றியை கொடுக்க தரவல்லது இந்த ஆயுதம் அப்படின்னு. நாசீர விஜயா அப்படின்னா இந்த வாதப்போரில் நமக்கு பகவானுடைய தான் இந்த ஆயுதம் நமக்கு வெற்றியை கொடுக்கும். அது இவருக்கு கொடுத்ததா அப்படின்னு கேட்டால், இவருக்கு கொடுத்தது ஸ்வயம் சுவாமி தேசிகன் கவிதார்க்கிக சிம்மம். இவர் பிரதிக்ஷிப்த பகிர்மதஹான்னு அடாவது அம்மாள் இவர் அனுகிரகம் பண்ணார். அதனால அவருக்கு என்னாச்சு அப்படின்னா, சததூஷணி பரமத பங்கம் முதலிய கிரந்தங்கள்லாம் பண்ணி இந்த இதர மதஸ்தாளுடைய அட்டகாசங்கள்லாம் இவர் அடக்கினார். அப்போது இவருக்கு அது ஏற்பட்டிருக்கு இந்த அனுகிரகம். அது அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆயுதத்துடைய அனுகிரகத்தினால நமக்கும் நாசீர விஜயஹா போர் முனையில நமக்கும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.